பிரம்மபுத்திரோ வசித்தோமாம் ஏவம் வரத்து தேவதா. நீங்க எல்லாம் சொல்றாதீங்கோ, பிரம்மபுத்திர வசிட்டர் சொல்லிட்டோம் இந்த விஷயத்த. உன்னை வசிட்டர்கிட்ட போய் எல்லாரும் பிரார்த்திச்சாலும் வசிட்ட சொன்னா புராணத்துல சொல்றது பிரம்ம ரிஷித்துவம் நசந்தேகான்னு சொன்னாங்க. ஏவம் வால்மீகி ராமாயணத்தை சொல்றது ஏவம் அஸ்துவிதி சாப்ரவீட் அப்படியே ஆகட்டும் என்று விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரரை பார்த்து நீர் பிரம்ம ரிஷி அப்படின்றத வசிட்டர் ஒத்துண்டதாக வால்மீகி ராமாயணத்துல சொல்றது. ஏவம் தூ அனையன பிராமண்யம் பிராப்தம் ராம மகாத்மனா ஏச ராமமுனி சிரேட்ட ஏச விக்கிரவான் தபாம். ராமா, இவரால பிராமண்யமானது இப்படி அடையப்பட்டது. பிரம்ம ரிஷி இவர், நீ ராஜ ரிஷிய பார்த்திருப்ப, பிரம்ம ரிஷிய பார்த்திருப்ப தனித்தனியாக. உங்க அப்பா ராஜ ரிஷி தசரதன், உங்க குல குருவான வசிஷ்டர் பிரம்ம ரிஷி, ஆனால் ரெண்டும் சேர்ந்ததாக இவர் இருக்கார். அப்பேற்பட்டவர் உனக்கு சிரேயச கொடுக்கறதுக்காக உன்னை அழைச்சுட்டு வந்திருக்கார் ராமா, நீ சகல சௌபாகியங்களோடு இருக்க வேண்டியது அப்படின்னு சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய கதைய சொன்னாராம். அந்த கதை இந்த சூர்ணிகைகள்னால சொல்லப்படுறதாக சுவாமி தேசிகன் விளக்கிறார். தாசன் நாளைக்கு பார்ப்போம். லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புதயுக்மருக்ம வியாமோகதரிதராடி திருநாயமேந்தே அஸ்மத் குரோர் பகவதோஸ்யதே கசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூக்தாம் சஞ்சீவயத்யக்லசக்திதரஸ்வதாம்னா அன்யாஸ்தஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஷாணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபுருதாம் சரஞ்சம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஜயத்யாசிரிதசந்த்ராசத்வாந்தவித்வம்சனோதய பிரபாவான் சீதயா தேவ்ய பரமவ்யோம பாஸ்கரஹ. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணனி நிறம் கண்டேன் சிறுக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்று. சர்வேபியா நமஸ்காரா. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாம 14வது சூர்ணிகை மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா. 15வது சூர்ணிகை கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா. இந்த ரெண்டு சூர்ணிகையும் பார்க்கலாம். மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா, கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா. ஆழ்வார் 3வது திருவந்தாதியில ரொம்ப அழகாக முதல் பாசுரம் சாதித்தார். அதுதான் ஆரம்பத்திலேயே இந்த ரெண்டு சூர்ணிகைகளுக்கு ஏத்ததான பாசுரம். அந்த பாசுரம் அயோத்தியிலிருந்து கிளம்பி விஸ்வாமித்திரரோட போனவர் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு சென்றார். பல அஸ்திர வித்தியைகளை கற்றுக்கொண்டு சென்றார். நிறைய தாடகாதி வதங்களை பண்ணார். சாப விமோச்சனம் அகல்யா சாப விமோச்சனத்தை கொடுத்தார். விஸ்வாமித்திரருடைய கதையை தெரிந்து கொண்டார். அங்கேருந்து மிதிலா நகரத்து உள்ள பிரவேசிக்கிறார். அந்த மிதிலா நகரத்துல பிரவேசிச்சால் ஜனகன் உட்பட எல்லாருக்கும் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவித்துக் கொண்டு அனுகிரகம் பெறலாம். அதுதான் இந்த பாசுரத்திலையும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணனி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்றுன்னு எப்படி 3வது திருவந்தாதியில பெருமாள் வையம் தகலியாக ஒரு ஆழ்வாரும் அன்பே தகலியாக ஒரு ஆழ்வாரும் விளக்கேத்தன பிறகு 3வது இருக்கக்கூடிய ஆழ்வார் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை எப்படி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சேவித்தாரோ, யாதிருச்சிக்கமாக நடந்த ஒரு சுகுரு விசேஷத்தை எப்படி அவர்

என் நடைய போய் பெருமாள் நடன்னு சொல்றாலே எவ்வளவு அழகா நடக்கிறான்னு கேக்குறதா ஒரு யானை. வெக்கப்படுறதா ராமன் நடைய பார்த்து பெருமாள் பார்த்தாரா சீதை கேட்கிறாரா நீங்க எதுவும் சிரிச்சிங்கோன்னு. அதுக்கு பெருமாள் பதில் சொல்றாரு அங்க ஒரு அண்ணம் இருந்தது அது நடந்து போச்சு அண்ணன் நடைய சீதைக்கு ஒப்பா சொன்னா அது வெக்கப்படுறது என் நடைய போய் சீதைக்கு ஒப்பா சொல்றாரு சீதை எவ்வளவு பிரமாதமா நடந்துக்கிறா தெரியுமா அவரு. அஸ்மின்மயா சார்த்தம் உதாரசீலா சிலாத்தலே பூர்வம் உபோபவிஷ்டாம். ரெண்டு பேரும் உட்காந்துன்னு சிரிச்சுக்கிறான் ஒருத்தருக்கு ஒருத்தர். பெரிய திருமொழியில சொல்ற அவ நடைய பத்தி சொல்லும்போது படையோடு அண்ணம் பெய்வளையர்த்தாம் பின் சென்று நடையோடியலி நானும் ஒழிக்கும் நடையூரே. உன்னடைய பார்த்து அண்ணம் வெக்கப்படுறது உன்னடைய பார்த்து யானை வெக்கப்படுறது. பெண்களுடைய நடைய ஹம்ச நடைன்னு சொல்லுவா அவ நடக்கிறத பார்த்து. சீதையுடைய நடை எப்படி இருக்குன்னா ஹம்ச நடை போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் அஸ்திகிரி மகாத்மத்தை சொல்றார். அன்ன வடிவாள் அசையும் அன்ன நடையாள் உயரும் அன்ன அரசேறி வருவாள். அத்தனையன் உதித்தன உத்தி புரியாள் நன்னனை விடா நடம் இதன்ன நடவா நடுவு நன்குடகேறி இழிவாள் நற்பதிகள் அற்பதிகள் கற்புருள வற்புருத மறுக்கதியினாள் கண்ணட விடாவிடமெனு விடாவிடலும் என்னது சிறகு சிராவி விகடம் அண்ணுகிரி கூடம் இடிய கட்ட விடையிற்று விழுமுற்றும் வழியுற்றுடைய விட்டருகுரம் அன்ன சீரையன் இன்னன விழாம வரமர் மண்ணு பதியேறி மகிழ அச்சுதன் அனைத்தணுவில் அத்திசைவரத்தகைய வற்றணுகிறாள். வேகவதி வரத பத்தி அண்ணடையாள்னு வர்ணிக்கிறார் அத்திகிரி மகாத்மியத்துல. ஒரு தேசிகனுடைய ஒரு தனி கவித்துவத்தை அங்க காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நடை ராமனுடைய நடை. அந்த மாதிரி இவா யாரு இவான்னு கேக்குறான் ஜனகன். எப்படிப்பட்டான் இளைய பெருமாளுக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாவே இருக்கணும். எப்படி இருக்கணும் பிரதிகூலாலியாலும் அவளுக்கு பெருமாளே அப்படித்தானே இருக்காரு. பிரதிகூலாலியாலும் அவளுக்கு சூரியன் போல சட்டாபட்டல பீசனே சரபசாட்ட ஆசோத்பட்டே ஸ்புரத்கிருதி பரி ஸ்புட பிருகுடிக்கே சமுதி பிருகுடிக்கே பிதை ரக்ஷதே கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரம் பாவாய். பார்த்தா ரெண்டு பேரும் சகோதரர் போல் இருக்கா. விரோதிகளுக்கு தகிக்கிற மாதிரியும் தன்னை சேர்ந்தவாளுக்கு பொண்டரீக அக்ஷராவும் இருக்காளே அப்படின்னு ஜனகன் வந்து கேக்குறான். இவர்கிட்ட கேக்கிறான் விஸ்வாமித்திர கிட்ட கேக்கிறான் யார் இவாள்லாம் சொல்லி கேக்கிறான். இப்ப விஸ்வாமித்திரர் தசரதருடைய மைந்தன் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறான். ராமலட்சுமணால பத்தி சொல்ற சொல்லும்பொழுது ஏற்கனவே சொன்னதுதான் ரிபுலாம் சோ மகாபாகு கம்பு கிரீஹோ மகாகனு மகோரத்கோ மகாஸ்வாசா கூட சத்ரு அரிந்தமா ஆஜானு பாகு சுஷிரா சுழலாட்ட சுவிக்ரமா சமஸ்தம விபக்தாங்கா ஸ்னிக்த வர்ண பிரதாபவான் பீனவக்ஷா விசாலாட்சா லக்ஷ்மிவான் சுபலக்ஷணா. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவன் ராமன். இப்ப கீழே பார்த்தால் இந்த சூர்ணிகேல பாபஹரத்வாதி குணங்கள்லாம் இவன் இடத்துல பற்றப்ப இவ அந்த குணங்கள்லாம் பாபஹரத்வாதினா பாபங்களை போக்கடிக்கக்கூடிய குணங்கள்லாம் இவனுக்கு இருக்கு அந்த குணங்கள்லாம் கண்ணச்சில் பற்ற போறதோ அப்படின்னு கலங்கி ஜெய ஜெயன்னு பிரார்த்திச்சார். இந்த இடத்துல பார்த்தால் திருமேனி அழகை இனிமேல் மங்களாசாஸ்திரம் பண்ற அதுதான் இங்க இருக்கு. அதுதான் ஜெகமாக்கணும் அஸ்வினா விவரூபேன சமுபஸ்திதய உணவுன்னு சொன்னான். இந்த இப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் சொல்றாரு இப்படிப்பட்ட ராமனுடைய வடிவழகை லோச்சனாஸ்திரிகள்லாம் சர்வசோபனத்தோடு இருக்கக்கூடிய லோச்சனாஸ்திரிகள்லாம் பார்த்து அந்த அவர்களுடைய நேத்திரங்களால பார்த்து ஆனந்தப்பட்டு போறாளாம். எஸ் ராமம் ந பசியேத்து எஞ்ச ராமோ ந பசியதி நிந்திதஸ்தோ பவேல் லோகே ஸ்வாத்மா பேணம் விகர்ஹதே ரூபம் திருஷாம் திருஷிமிதாம் அகிலார்த்தலாபம். அதுவும் அப்படி ஒரு அழகு ராமனுடைய கண்கள். ராமனை பார்த்து கொண்டே இருக்கலாம்னு சொல்றார். யார் ராமனை பார்க்கலையோ அவர்கள்லாம் அந்த கண்ணு இருந்து கண்ணன் முகம் மறந்து போனால் கண்கள் இருந்தும் பயனுண்டோ